நதி எங்கே போகிறது கடலை தேடி நாள் எங்கே போகிறது இரவை தேடி நிலம் எங்கே போகிறது மலரை தேடி நினைவு எங்கே போகிறது உறவை தேடி நதி எங்கே போகிறது கடலை தேடி நாள் எங்கே போகிறது இரவை தேடி நிலம் எங்கே போகிறது மலரை தேடி நினைவு எங்கே போகிறது உறவை தேடி நதி எங்கே போகிறது கடலை தேடி கடலை தேடி நாள் எங்கே போகிறது